சாலைகள் இட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் திட்டு வைப்போம். வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். புத்துலகம் கண்டு வைப்போம்.